இடைவிட்டால் கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தால் கனவில் ஒரு சத்தம். நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் ஏதோ சுகம். கேதங்கள் பெண்ணே இது காதலானடி, கண்களோடு இனி மோதலானடி. என்ன இதுவோ என்ன சுற்றியே புதிதாய் உரிவட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சப்படுத்தால் கனவில் ஒரு சத்தம். வேதம் என்று ஆனது கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது. பூமியே சுழல்வதால் பள்ளி பாடம் சொன்னது, இன்றுதான் என் மனம் ஏற்றுக்கொண்டது. ஓஹோ காதலி என் தலையில் நீ என நினைத்துக் கொள்வேன் அடினா தினம் தினம் மார்புடன் அணைத்துக் கொள்வேன். கோடை கால பூங்காற்றா எந்த வாழ்வில் வீசினா, என்ன இதுவோ என்ன சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்த கனவில் ஒரு சத்தம். நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் ஏதோ சுகம். ஏதங்கள் பெண்ணே இது காத மோதகானடி.